பஞ்சபூதஸ்தலங்கள் உள்ள ருணை ஸ்தலத்தை நினைத்தால் முக்தி என்ற நரடியர் அத்திருத்தலத்தை நினைக்கிற கண் முன் வருவது ரமணனின் அருள்மிகு ஆசிரமம். பஞ்சபூதஸ்தலங்கள் உள்ள ருணை ஸ்தலத்தை நினைத்தால் முக்தி என்ற நரடியர் அத்திருத்தலத்தை நினைக்கிற கண்முன் வருவது ரமணனின் அருள்மிகு ஆசிரமம். வருவது ரமணனின் அருள்மிகு ஆசிரமம். அருளாரமுதே அறிவு கொழுந்தே என்றும் எம்மையாளும் அருட்சிவ ஞானி இக பர சுகம் தரும் இன்ப புனலே ஈடிணையில்லா ஈசனின் வடிவே திருச்சுழி தந்த அற்புத குருவே அழகம்மை தாயின் தவ புதல்வனே அழகம்மை தாயின் தவ புதல்வனே. அருணாச்சலனே உன் பாதம் பணிந்து உன் அருள் பெறவே சிவனடியார் தினம் கூடிய நேர்பர் என்னறிய திருநாமம் உடையாய் என் நாட்டவர்க்கும் இறைவாரமணா என் நாட்டவர்க்கும் இறைவாரமணா.